Yeah. Check. Yeah. Tiger Music. Check. Mukhamu di black tuni save the black money. Madadukku aadharam thoolana kannadi. Nanga ottagasamana kudi varriyile. Neenga scene podrathu ellam varriyile. Vera valli illa unda paattu sariyile. Kalathila thellivilla adu unakku puriyile. Yella yella tamil rap and pocket money. Idu koyil money illa unda saavu money. In the game ipa game over ennala. Thaandi pogala nee oru adi munnala. Enna seidhalum nee rendu adi pinnala. Modi paakka nechavul rendu adi பின்னாலே. நான் தமிழ் ரேப்ப செய்ய வந்த மாறி நாங்க வந்த போகும் மெயின் ஸ்ட்ரீமே நாரி மொத்த கூட்டமும் துப்பு முன்னக்காரி உண்ட ஜிஎஃப் என்ற வீட்டு வேலைக்காரி வரும் வரும் இப்ப நகரு என்ன போல யாரும் இல்ல திமிரு எந்த கையில இருக்குங்க உசுறு உண்ட கழுத்துல செயின் இல்ல கயிறு எந்த ஃப்ளோ எந்த ஷோ இந்த கேமுக்குள்ள யார் என்ன போல் இரவோ பகலோ கஷ்டப்பட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு செய்து அஞ்சு பேரு கூட அது அஞ்சு செகண்ட் கேட்கல நான் அஞ்சு நிமிஷம் போய் ஸ்டுடியோல பாட்டு செய்து அஞ்சு மாசம் ஸ்பாட்டிஃபைல ஓடுதுல இதன் உனக்கு மெனக்கு முழு வித்தியாசம் நாங்க இரவு சாப்பிடுவோம் மத்தியானம் இது கோளாறு கூட்டம் தோழரு ஆட்டம் எங்களோட வச்சுக்கிட்ட கோளரு மாட்டோம் இரவு பகலும் அழுக வரணும் எனக்கு உனக்கு மெரிய தருணம் இருக்கு உனக்கு இருட்டு பருவம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தருவோம் அடிக்கும் விசில தடுக்க வரைய ஆடிய வாங்கிட்டு தடிச்சு பொறிய கணக்கு மரம நடக்க சரிய வாய்க்கு வந்ததை வாங்க முதல் வடி இவன் கொடுத்தவன் என்ன இங்க இனியும் தடுக்கிறவன் எவன் எல்ல மீறி போக நேச்ச உனக்கு நான் எமன் வரும் வரும் இப்ப நகரு என்ன போல யாரும் இல்ல திமிரு என்ற கையில இருக்குங்க உசுறு